ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಭಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತಿ ಅಸ್ಮತ್ ಗುರು ಪರಂಪರಾಯೇ ನಮಃ. இதுல வந்து சாம்பிராய அதிகரண பயந்தம் ஆயிருக்கு. அந்த அதிகரணத்துல எந்த இடத்துல அர்ச்சராஜ மார்க்கமா இவன் போகிறான், எந்த இடத்துல இவனுடைய புண்ணிய பாபரூப கர்மாக்களை விடுகிறான் அப்படின்றத விசாரிச்சார். அதாவது ஸ்தூல தேகத்தை விடுவானே அந்த சமயத்திலேயே விட்டுருவானா புண்ணிய பாபர்கள் எல்லாம், அல்லது மிருஜானதி தாண்டி அங்க போய் விடுறானா அர்ச்சராஜகிரி மார்க்கமா அப்படின்லாம் கேள்வி வந்தது. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி சூழ தேகம் எப்ப விடுறானோ அந்த சமயத்திலே விட்டுருவான். ஆனால் பிரஜாநிதி பர்யந்தம் போறதுக்கு காரணம் இவனுடைய சூக்ஷமான சம்ஸ்காரம் இருக்கு கர்மாவுடையது, ஞான சங்கோஜம். அந்த ஞான சங்கோஜத்தை உண்டு பண்ணக்கூடிய கர்மாவுடைய ஒரு சக்தி, அந்த சக்தி தான் இப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லி முடிச்சுட்டார். இவன் அர்ச்சராஜன் ஆரம்பிச்சாரோ உடனே ஒரு கேள்வி வருது. அர்ச்சராஜன் ஆரம்பிச்சாரு, இந்த அர்ச்சராஜ் மார்க்கம் யார் யாருக்கு சிந்தனை பண்ணும்படியா இருக்கும், அதாவது அர்ச்சராஜ் மார்க்கத்துல போறதுன்னு இருக்கே அது கூட அந்த வித்தியினுடைய பலன், உபாசனத்தினுடைய பலன். உபாசனத்துல அவருடைய திருமாலுடைய குணங்கள், நம்ம போற வழி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும் இருக்கு. எல்லாமே அனுசந்தானம் பண்ணியே ஆகலாம் அப்படின்னு இருக்கு சாஸ்திரங்கள்ல. இப்போ இவ என்ன இங்க கேள்வி கேட்கிறா, சந்தேகம் வருதுன்னா பஞ்சாக்னி வித்யான்னு படிக்கப்பட்டது. நம்ம மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்துல முதல் அதிகரணத்துல தலந்தர பிரதிபத்தம் நம்ம சேவிச்சிருக்கோம். இது வந்து அந்த முதல் பாதத்தில் சொல்லப்படுறதெல்லாம் பஞ்சாக்னி வித்யா விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்டது அங்க சொல்றது தே அச்சிரம் மதிதம் பவந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு அச்சுராதிகதி பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக உபகோசர வித்தியன்னு ஒண்ணு சாந்தோக்கிய வருணத்திலேயே வருது, அதுலயும் அச்சுராதி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கௌஷேதிகி கௌஷேதிகி பிராமணத்துல கூட உபநிடத்துல கூட இந்த பரியங்க வித்யான் இருக்கு, அங்க கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த இதை பத்தி அர்ச்சராஜ மார்க்கத்தை பத்தி. இப்படி சில வித்தியைகள்ல அர்ச்சராஜ மார்க்கமானது சொல்லப்பட்டிருக்கு, சில வித்தியைகள்ல அப்படி சொல்லப்படவே இல்லை. இந்த சத்தியத்தியா இருக்கு, சத்தியத்தியா சொல்லப்படல, சாண்டில்ய வித்தியால சொல்லப்படல, போம வித்தியால சொல்லப்படல, அது மாதிரி நிறைய வித்தியைகள் சொல்லப்படல, சில விஷயங்கள் வித்தியைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்போ சந்தேகம் சொல்லுது, இப்போ எந்த வித்தியில அர்ச்சராதி மார்க்கமானது படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி சிந்தனை பண்ணணும், அவனுக்கு உண்டுதான் அந்த கதி. எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்யா நிஷ்டனுக்கே கதி இருக்கு, அர்ச்சராதி மார்க்கமா போகணும். அது மாதிரி அவன் ஒண்டிதான் சிந்தனை பண்ணணும், எல்லா வித்தியாரிகளுக்கும் சிந்தனை கிடையாது. அப்படி ஒரு அநியமமா இந்த நியமம் வந்தா நம்ம தான் சிந்தனை பண்ணலாம், உனக்கு ஒண்டிதான் அந்த கதி, எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னுட்டு ஒரு நியமம் பண்ணம்மா, அல்லது பிரம்ம வித்தியை அனுப்பிச்சாலே அவன் அர்ச்சராதி மார்க்கத்தினாலதான் போகணும். அதனால ஒரு வித்தியில சொல்லப்பட்டிருந்தாலும் அனைத்து வித்தியைகள்லயும் அது சொல்லப்பட்ட மாதிரிதான் நம்ம ஆனந்தாலய பிரதானசியன் பார்த்தோம். அதுல என்ன சொல்லப்பட்டது, பெருமாளுடைய சுரூபனிருபுர தர்மங்கள், அது ஆனந்தமய வித்தியில தான் இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு, ஆனந்தோ பிரம்ம திவ்ய ஜானத்துன்னு பாரதிய வித்தியில இருக்கு. இப்படி சில இடங்களில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அனைத்து வித்தியைகளிலையும் சுரூப நிரூபக தர்மங்கள், சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் மனத்துவம், இந்த அஞ்சையும் அனைத்து வித்தியைகளையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கே நிர்ணயம் பண்ணிட்டோம். நாலாவது வீரன் இந்த பாதத்துல அது சொல்லியிருக்கோம். அதே மாதிரியாக இந்த அச்சிராதி மார்க்கம் எல்லாருக்கும் பொதுதான். ஆனால் அநியமம் ஒரு வித்தியில சொல்லப்பட்டா கூட எல்லா வித்தியா நெற்றவளுக்கும் அந்த மார்க்கம் உண்டு. எல்லா வித்தியிலையும் அவனுக்கு உண்டுனாக்கா எல்லாருமே அது சிந்தனை பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும். அப்படின்னுட்டு அநியமமா சொன்னதுதான் அச்சிராதி மார்க்கம் சில வித்தியைகள் தான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வித்தியைகளை யாராவது அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு உண்டுதான் சிந்தனம், அவளுக்கு மாத்திரம்தான் அந்த கதி அப்படின்னு நியமமா அல்லது அந்த மாதிரி இல்லை. எல்லா வித்தியா நிஷ்டாளுக்கும் இது பொது, இது பொது, எல்லாரும் அந்த வழியா தான் போகணும். ஆனால் நியமம் சொல்லக்கூடாது, எல்லாரும் சிந்தனை பண்ணணும், எல்லாரும் அந்த வித்தியா அந்த மார்க்கத்திலேயே போகணும் அப்படின்னு அநியமமா அப்படின்னு சந்தேகம் இந்த அதிகரணத்துல. அதுக்கு பூர்வபக்ஷி நியமம் தான் சொல்லணும், எல்லா வித்தியிலையும் எல்லா வித்யா நிஷ்டவளுக்கும் எல்லா வித்தியிலையும் அனுசந்திக்கப்பட வேண்டியது அல்ல. ஏன் அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா வாஸ்தவமான விஷயம் இது என்னன்னா, இந்த பஞ்சாக்கி நித்தியில படிக்கப்பட்டிருக்கு அர்ச்சராதி கதி, உபகோதர வித்தியில படிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த ரோஷிணி வித்தியது பரியங்க வித்தியதையும் படிக்கப்பட்டிருக்கு. அது வரையும் சந்தோஷம். இப்போ எல்லா வித்தியிலையும் இந்த அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, எல்லா வித்தியிலும் அனுசந்தானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும், எல்லா வித்தியா நெட்டாளுக்கும் உண்டுன்னு சொன்னாக்கா அப்போ ஒரு இடத்துல சொன்னாலே போருமே. என்னத்துக்கோசரம் உபகோசர வித்தியில இருக்கு, பஞ்சாக்கி வித்தியில இருக்கு, பரியங்க வித்தியில இருக்கு, இப்படி சில வித்தியைகளை மாத்திரம் குறிப்பிட்டு ஏன் சொல்லணும்? எல்லாருக்கும் பொதுனாக்கா எல்லா வித்தியிலையும் சொல்லட்டும், அல்லது ஒரு வித்தியில சொல்லிட்டு எல்லாரும் அந்த மார்க்கமா போறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுமே. அதை விட்டுட்டு இந்த ஒரு ரெண்டு மூணு வித்தியில மாத்திரம் குறிப்பிட்டு உபதேசிக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கிடையாது, அந்தந்த வித்தியில எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில ஒன்றுதான் உண்டு, அனைத்து வித்தியிலையும் கிடையாது அப்படின்னு நிர்ணயமே. ஆனால் நியமம் தான் எல்லா வித்தியிலையும் கிடையாது, எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு மாத்திரம்தான் உண்டு. இந்த நியமம் நிச்சயமா அங்கீகரிக்கணும். நியமத்தை அங்கீகரிக்கலைன்னாக்க இந்த படிக்கப்பட்டது வியர்த்தமா போயிடுமே, வியர்த்தமா போயிடும். ஏன்னா உபநிடத்துல வாக்கியங்கள் இருக்கு, ஒண்ணு கூட வியர்த்தமா போகக்கூடாது, அனர்த்தமா போயிடக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு அக்ஷரமும் உபநிடத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு அக்ஷரமும் இத வந்து இதான் சொல்றது, பிரயோஜனத்தோட சொல்றது, அனர்த்தமே வரக்கூடாது. அதனால பர்ம வித்யா நிஷ்டாளுக்கும் கொள்ளக்கூடாது, அந்தந்த வித்யா நிஷ்டர்களுக்கும் அப்படின்னா அது அப்படின்னா. அப்ப ஒரு கேள்வி, பஞ்சாக்கி வித்யா என்ன இருக்குன்னாக்கா சத்து ஏ இத்தம் விதுகு ஏச்ச இமே அரண்யே ஸ்ரத்தா தபயித் உபாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு இருக்கு பஞ்சாக்கி வித்யில. என்ன அர்த்தம்? சத்து அந்த பிரம்மத்தை ஏ எவர்கள் யுத்தம் விதுகு, பஞ்சாக்கி வித்தியில எப்படி சொல்லப்பட்டதோ அந்த மாதிரியாக உபாசனம் பண்ணுவாரோ, யுத்தம் இவ்வாறாக பஞ்சாக்கி வித்தியில சொல்லப்பட்ட மார்க்கத்தோட பிரகாரமாக விதுகு உபாசிப்பார்களோ ஏச்ச இமே, அடுத்தது பாருங்க ஏச்ச இவர்களும் இமே இந்த இவர்களும் அரண்யே வனத்துல ஸ்ரத்தா தபயத்தி பாசத்தே ஸ்ரத்தை அப்படின்னு உபாசிப்பாளோ எம்பெருமானை, தபஹ தபசா தபஸ்வரூபமா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னுட்டு உபாசிப்பாளோ. டே பாருங்கோ முதல்ல தது ஏ இஷ்டம் அவன் ஏச்ச அப்படின்னு இருக்கு, ரெண்டிடத்துல எச்சப்தம் இருக்கு. ரெண்டிடத்துல எச்சப்தம் ஏன் இருக்கு. இன்னொன்னு ஏச்ச அப்படின்னு சமைச்சு எவர்களும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லச்ச. நீ வந்து எல்லா வித்தியாவுக்கும் கிடையாது. என ஏச்சேன்னு சொன்னதுனால நீதி எல்லா வித்தியும் சங்கிரகிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதை வச்சுட்டு நீ வந்து எல்லா வித்தியும் கிடையாது, எந்த வித்தியில படிக்கப்படுதோ அவாருமே சொல்லிட்டியே. ஏச்சாயுமே அரண்மைய சத்தான் இருக்காது. அதுக்கு நீ என்ன சொல்ல? அதனால எல்லா வித்தியாசமே இருக்கவே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வரும். அந்த ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்கா அதுக்கு என்ன சமாதானம் சொல்றான் பூர்வக்ஷி? வாஸ்தவம் தான் அங்க அது மாதிரி படிக்கப்பட்டது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உபகோச வித்தியில அங்க அஸ்திராதிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோயோ அவால தான் இங்க அனுவாதம் பண்றது. அவாட உண்டி அனுவாதம் பண்றது. அதாவது பஞ்சாக்கிய வித்யாநிஷ்டன், உபகோச வித்யாநிஷ்டன், இந்த ரெண்டு வித்யாநிஷ்டாலும் உண்டிதான் இங்க சொல்றது அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் பண்ணிடுறோம். ஏன்னா மீதி வித்தியாக எல்லாம் படிக்க பண்ணி மாதிரி படிக்கப்படாமல் வித்தியா எதுக்கு அதை வச்சுக்கணும்? அனைத்து பேரும் சொல்ல வேண்டாம், இல்லைன்னா ஆனந்திக்க வந்துடும். அதனால ஒரு மூணு வித்தியால படிக்கப்பட்டிருக்கா, அந்த மூணு வித்தியாலே போதும், எல்லா வித்தியும் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி சொன்னாக்கா இந்த ஆனந்திக்க வந்துடும். ஆகவே பகவத வித்தியில படிக்கப்பட்டத இங்க ஏச இமே அரண்யே சிரத்தா தபயத்தி பார்த்து இவர்கள் இந்த அரண்யத்துல காட்டுல சிரத்தை தபா அப்படின்னு பிரம்மத்தை உபாசிப்பாளர்ன்னு உபகோதன வித்தியை இங்க சொல்றது. அதனால எல்லாம் சமஞ்சசம், எல்லாம் அண்மை ஆயிடுறது. அதை விட்டுட்டு நீங்க எல்லா வித்தியும் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னாக்கா வேதத்துக்கே உபகரணத்துல சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் அர்த்தராஜ மார்க்கத்தில் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் விருத்தமா போயிடும், அனர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடும். ஆகவே அதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான் அதை. இந்த மாதிரி நியமம் தான் சொல்லணும், அநியமம் சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் வளர்த்து சித்தாந்தம் அது தவறு. சித்தாந்தத்தை அவர் சொல்றது தவறுன்ற சித்தாந்தம் ஏன் அப்படின்னாக்க நீ சொன்ன மாதிரியே நாங்க சொல்றோம். இது அத்தனையுமே உபரிடத்தை கொண்டுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வேதம் சாஸ்திரிக பிரமாணவாரிகள் நாம உபரிடத்தை கொண்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். உபரிடத்தை என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். உபரிடம் என்ன சொல்லிடுத்தோ பசையே யுத்தம் இதுவோ அப்படின் இருக்கு. அந்த மாதிரி ஏசேமை அரண்ய சிரத்தா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த ஏசேமை அரண்ய சிரத்தா பதவி பார்க்கலையோ அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொன்னா உபகோதர வித்தியமத்தில் அங்க சொல்லப்படுதுன்னு சொல்லிடுதான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அதை ஒத்துக்கவே கூடாது. அந்த மாதிரி ஏ அப்படின்னாக்க பொதுவா ஏச இமே அப்படின்னு வந்திருக்கு. எவர்களும் இந்த எவர்களோ இந்த எவர்களும் அப்படின்னு இருக்கு. அதுல அர்த்த சங்கோஷம் பண்ணக்கூடாது. எங்க விரோதம் வருதோ அங்கதான் அர்த்த சங்கோஷம் பண்ணலாம். எங்க விரோதம் இல்லையோ அங்க அர்த்த சங்கோஷம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொல்லிருக்கோம். அப்பன்னா சொன்னா நீர் எங்க இருக்குன்னு கேட்டான். கங்காயாம் மஸ்யா மஸ்யா புத்திரஸ்தி அப்படின்னு கேட்டான். கங்காயாம் மஸ்யா மஸ்யா கங்காயாம் அஸ்தி. அப்போ அந்த கங்கா சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? கங்கா பிரவாகே மஸ்யா அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா அது ஜலத்தை விட்டு வெள்ளாராது மத்தியம் மீன். அதனால கங்கா பிரவாகே மத்தியம் அஸ்தி அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஒருத்தன் கேட்டா கோஷா குத்த அஸ்தின்னா கோஷம்னாக்கா என்ன அர்த்தம்? இடச்சேரின்னு அர்த்தம். அதுக்கு பதில் சொன்ன கங்காயாம் கோஷா, கங்காயாம் கோஷோ, கங்கையில தான் கோஷம் இடச்சேரி இருக்கு. உடனே கோஷம் என்ன அர்த்தம், இடச்சேரின் மாடுகள் இருக்கும், கண்ணுக்குட்டிகள் இருக்கும், கால்நடைகள் இருக்கும், அந்த கோபிகா ஸ்திரீகள் இருப்பா, கோபர்கள் இருப்பா, கோபாலர்கள் எல்லாருமே இருப்பானே. அவ போய் கங்காயாம் கோஷகான்னு சொன்னாக்க கங்கா பிரவாகின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம், கங்கா பிரவர்த்தனை இருக்க முடியுமா, எல்லாம் அர்ச்சன் பண்ணும். இந்த கங்கால கங்கையில தீர்த்தம் வாங்கினாலும் தெரியும் அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கும். வச்சனம் சொல்லுவாராம் பழையப்பட்ட சுவாமி சாச்சு, கங்கா ஸ்நானம் சுங்கா பானம் அப்படின்னு வேற, கங்கையில ஸ்நானம் பண்ணணும், அது இன்னும் வேகமா பிரவாகம் போகும். அந்த சமயத்துல நம்மனா அமர்ந்து அமர்ந்து தீர்த்தம் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு பிடிச்சுக்கணும். தீர்த்தம் வாங்கினாக்க உடம்பு வழியெல்லாம் போயிடும், அவ்வளவு நன்னா இருக்கும் ஸ்நானம் பண்றது. ஆனால் சுங்கா பானம் துங்கபத்ரானது இருக்கு, அதுல தீர்த்தம் சாப்பிடலாம், அனுபவிச்சு சொல்ற அதெல்லாம் பெரிய தெளிவா போயோ அந்த மாதிரி வேகமா போகும். கங்கையில வேகமா அது போகும், வேகமா போகும். அதனால வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஏன் கங்கா பிரவாகம் சொல்லக்கூடாது, அது வேகமா போகும். வேகமா போற சமயத்துல அந்த இடத்தே கணக்க கங்கா பிரவாகத்துக்குள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும், அஷன் போடும், எல்லாம் பிரவாகத்துல அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி அஷன் போகுதுன்னா அது போய் இருக்குமாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அர்த்த விரோதம் வருது, அர்த்த விரோதம், அர்த்த விரோதம் வரவே அதுக்கு என்ன பண்ணணுமா, லட்சண கல்பிக்கணும், கௌனமா சொல்லணும், லட்சணையா சொல்லலாம். அப்ப கங்கா பிரவாகம் சொல்லக்கூடாது, கங்கா சப்தத்துக்கு கங்கா தீரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். கங்கா தீரத்துல இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க தெரியப்படுது, யமுனா நதி இதுல இருக்கு, அவர் கங்கா நதியில தீரத்துல இருக்கு. அதன் வந்து 2014 இருக்கு போனேன், காசிக்கு போயிட்டு இருக்கேன், புகச்ச போய் போய் அங்கேருந்து போனோம். மலைப்பெரிய சுவாமிகளை கடைசி குமார் ரங்கநாதன் இருக்க என் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனோம். அப்பூரியில வந்து மலைப்பெரிய சுவாமிய சிறப்பு பண்ணிட்டு 4வது பிள்ளை அங்க இருக்க சோசரா இப்ப கூட இருக்க அவாத்துக்கு போயிட்டு அங்க போய் சாப்பிட்டு ஒரு நாள் அங்க இருந்துட்டு அடுத்த நாள் கழிஞ்சு போனோம். அப்ப என்னாச்சு, அந்த இது வழியா போயிட்டு இருக்கோம், கங்கை அந்த பூரியில இருந்து போயிட்டு இருக்கோம் காசிக்கு. அப்ப என்னாச்சுன்னா வழியில எல்லாம் நதி நதி நதி நதி, அந்த நதி கரைய தூர அழகான தோட்டங்கள், ஏரிகள், புல்லு நன்னா முளைச்சிருக்கு, எவ்வளோ கோசமர்த்தி பசுமாடுகள் அவ்வளவு இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும். ரெண்டு ஸ்டேஷன் வரும், அடுத்தது ஒரு பாலம் வீட்டு வந்துடும், பெரிய நதி ஜலம் போகும், ஜலசமர்த்தி ஜலசமர்த்தி நல்லா இருக்கும், ஜலசமர்த்தி ஜலசமர்த்தி நல்லா இருக்கும். அதே மாதிரியாக கோசமர்த்தி அதிகமாக இருக்கும், ஜலசமர்த்தியும் கோசமர்த்தியும் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். அங்க ஏன் ஜலம் நல்லா இருக்கிற இடத்துல தான் பயிரெல்லாம் நல்லா இருக்கும், பயிரெல்லாம் நல்லா இருந்தாக்க அங்கதான் பசுமாடுகள் நல்லா வளரும். அதனால என்ன சொல்லணும், கங்கா பிரவாகேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தாத்திரி விரோதம் வந்துடும், விரோதம் வந்துருந்தா என்ன பண்ணணும், லட்சணம் கற்பிக்கணும். இத வந்து எல்லாருமே சொல்ற ஊர் சிரிச்சது ஆகு பெயர் அப்படிங்கிறார் தமிழ்ல, ஆகு பெயர் அதாவது ஊர் சிரிச்சதுன்னாக்க ஊரா சிரிக்கும், ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிக்கிறார், ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இங்க என்ன இருக்கு, ஏச்சே இமே அரண்யே ஸ்ரத்தா ததயஸ்தி பாசதே இமே ஏ அப்படின்னு இருக்கு. எந்த இவர்கள் அரண்யத்துல வாசிப்பாளோ, ஸ்ரத்தா வந்துட்டோம், தபஸ் வந்துட்டோம், சத்தியம் சொல்லட்டும், பிரம்மத்தை உபாசிப்பாளோ அப்படின்னு இருக்கு. அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கிரமத்துலதான் போகணும். அப்போ அதுக்கு அர்த்த சங்கோஷம் பண்ணக்கூடாது, அர்த்த சங்கோஷம் இங்க பண்ணவே கூடாது. ஏன்னா அங்க தாத்பரியம் என்னது இல்லையே, எல்லாரும் ஒரு மார்க்கத்துல தானே போயாகணும், ஏதாவது ஒரு மார்க்கத்துல தானே போயாகணும், இல்லையா? ஏதோ ஒரு மார்க்கத்துல போயாகணும். இவன் அந்த மார்க்கத்துல போனோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ இவர்களுக்கு வந்து அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியதாக ஒரு வழியை சொல்லணும். அது எல்லா பிரம்ம நெட்டாளுக்கும் வித்யா நெட்டாளுக்கும் உண்டாச்சு. அதனால அந்த வித்தியில படிக்கப்பட்டவாளுக்குதான் மார்க்கம், அவளுக்கு உண்டுதான் அந்த சிந்தனை, மீதி வாழ்க்கை கிடையாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க வாக்கியம் பஞ்சாக்னி வித்தியும் சொல்லி மீதி பிரம்ம வித்யா நெட்டாளையும் சொல்ல, அங்க உபபோத வித்தியன்னு தனிப்பட்ட முறையில சொல்லல, தனிப்பட்ட வித்தியன்னு சொல்லல, பாத்துக்கோங்க, தனிப்பட்ட வித்தியன்னு சொல்லல, தனிப்பட்ட உபகோத வித்தியன்னு சொல்லல, பொதுவா சொல்லிடுச்சு, எல்லா வித்தியனும் சொல்லல, தனிப்பட்ட உபகோத வித்தியன்னு சொல்லல, பொதுவாக எவர்கள் எம்பெருமானை உபாசிப்பார்களோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படி சொல்லிட்டாக்கா அதுதான் எடுத்துக்கணும். அதுல அர்த்த சங்கோஜம் பண்றதை காட்டிலும் தாத்பரிய விரோதம் இல்லாததுனால எல்லா வித்யா நெட்டாலையும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னாக்க அனைத்து பேருக்கும் அது அன்வயிச்சிடும். அதனால பஞ்சாக்னி வித்யா நெட்டாள், மீதி இருக்கிற வித்யா நெட்டாள் எல்லாருமே இது பராமர்சிக்கிறது. அவன் என்ன சொன்னா, உபகோச வித்யாநட்சம் மாத்திரம் அதை நம்ம ஒத்துக்கல, ஏன்னா எல்லா வித்யா நட்சத்திரையும் சொல்லிட்டேன். அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் சொல்றான், அதை நம்ம சித்தாந்தம் பேசும். இந்த அஞ்சாக்னி வித்தியில சொல்லப்படக்கூடிய அர்த்தராஜ மார்க்கம் கொள்கை விதிக்கப்படுறது, அதுதான் விதாயக வாக்கியம், அதுதான் விதிக்கிறது. இந்த பிரம்ம வித்யா நட்டாளுக்கு அஞ்சாக்னி வித்யா நட்டாள், இதர பிரம்ம வித்யா நட்டாள் அனைவருக்குமே அர்த்தராதி மார்க்கத்தினாலதான் பிரம்ம பிராப்தி அப்படிங்கறது சொல்லப்படுறது பஞ்சாக்னி வித்தியில தான். அதனால இதுதான் விதி, இதான் அபூர்வமா தெரிகிறது. உபகாச வித்தியில சொல்லப்பட்டதே, பரிங்க வித்தியில சொல்லப்பட்டது என்ன, இங்க சொல்லப்பட்டதனுடைய அனுவாதம். அங்க பஞ்சாக்னி வித்தியில சொன்னதுதான் அனுவாதம் என்றார், அனுவாதம் என்றார், அனுவாதம் பண்றது என்ன, சொன்னது திருப்பி சொல்றது அவ்வளவுதான். அவனும் இங்க சொல்லப்பட்டது வெறும் பிரசம்ச அர்த்தவாதம் சொன்னான். ஒரு பட்சி நம்ம அர்த்தவாதம் சொல்லல, இங்க சொல்லப்பட்டது விதிக்கப்படுறது பஞ்சாக்னி வித்யா நிஷ்டாள், இதர பிரம்ம வித்யா நிஷ்டாள், எல்லாருக்குமே இந்த இது கிடைக்கிறது அர்த்தராஜ் மார்க்கம் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அர்த்தராஜ் மார்க்கமானது எல்லாருக்கும் உண்டு, அதனால எல்லா வித்யா நெட்டாலும் இந்த அர்த்தராஜ் மார்க்கத்தை உபாசனம் பண்ணச்ச அனுசந்தானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். எதை நாம சிந்தனை பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சொல்லப்படுற சுவாமி இந்த மூணு ஸ்லோகம் இந்த பாத இந்த பாராவிலையும் இந்த அதிகாரம் மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பாரு எதுக்கோசரம் இங்கெல்லாம் இதை சொல்றது அப்படின்னு. அதனால அர்த்தராஜ மார்க்கம்ன்றது எல்லாருக்கும் பொது, இவனுக்குதான் உண்டு அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பஞ்சாக்கி வித்யா நெட்டாளுக்கு அவளுக்கு மாற்ற அவளுக்கும் இதர பிரம்ம வித்யா நெட்டாள் இருக்காளே அவள் எல்லாருக்குமே இந்த அர்த்தராஜ பிராப்தின்றது உண்டு. அதுதான் இந்த வித்தியில பஞ்சாங்க வித்தியில விதிக்கப்படுறது. மீதி வித்தியெல்லாம் இங்க சொல்லப்பட்டது அனுவாதம் பண்ணப்படுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். பாருங்க ஸ்லோகத்தை பார்த்தா புரியும். அர்ச்சிராதி பழனிய சகல பிரம்ம வித்யாசு மாவா பிராரத்யாதி யோகாத்து பிரகரணியதா சத்ய சிந்தேது சென்ன சர்வாசாம் சத்ய யுத்தம் விதுருதி வசசாத்ராத யசேதி சோக்தியா மார்க்கே சாதாரணேஸ்மின் ததனுசரணதா சுவாமி சந்தேகத்தை சொல்லி அதன் பிறகு பூர்வபட்சத்தை சொல்லி அப்புறம் சித்தாந்தத்தையும் சாய்க்கிறார். சில இடங்களில் சந்தேகம் சொல்லுவார், சில இடத்துல சொல்ல மாட்டார், இது சாய்க்கிறார். அதாவது பலம் அர்ச்சராதி பந்தா பலம் பிரம்ம வித்யா அனுஷ்டா பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சான்னாக்கா அதுக்கு பலன் என்ன? முதல்ல கர்மாக்கள்லாம் போயிடும், சூழ தேகத்துல கர்மாக்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அர்ச்சராதி மார்க்கம் வரும், அர்ச்சராதி பந்தாகும். அது பணம் அது படிப்படியா தான் இதெல்லாம். முதல்ல சூழ தேகம் போகணும், அப்போ பிராரத்த கர்மா பஞ்சித கர்மா ரெண்டுமே போயிடும். போன உடனே சூழ தேகம் போயிடும், சூழ தேகம் போன உடனே அர்ச்சராதி மார்க்கம் கிடைக்கும். அதுதான் அச்சிராதி பந்தாக. இக இங்க வேதாந்தத்துல சகல பிரம்ம வித்யா அனைத்து பிரம்ம வித்யைகளையும் இருக்கட்டும். மாவா இல்ல இல்ல அனைத்து வித்தியைகளையும் கிடையாது, ஒரு நியமம் தான். எங்க வித்தியா எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் இருக்கும், அங்கதான் சிந்தனை பண்ணணும், அங்கதான் பணம் இருக்கும். அப்படியா? அநியமமா நியமமா அப்படின்னு சந்தேகம். ஏன்னா நிறைய பிரம்ம வித்தியைகள், அது எல்லாருக்குமே என்ன ஆசை, அழகா அங்க போகணும், பெருமாள்கிட்ட போய் அடைஞ்சு நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கணும், அப்படிதான் ஆசைப்படுற, அப்படிதான் ஆசைப்படுறேன் எல்லாரும், அதனால அதுவா அல்லது இதுவா அப்படின்னுட்டு சந்தேகம். நியமமா அநியமமா அப்படின்னு சந்தேகம். அதன் பிறகு பூர்வபக்ஷம் பிராரத்ய அதீதி யோகா. பிராரத்யம் என்ன நடத்தும்? ஒரு பிரகரணம், உபகோசர வித்யா, உபகோசர வித்யான்னு ஆரம்பிச்சுட்டு சாந்தோக்கியம் இடத்துல மூணாவது பிரபாடகம் ஞாபகம் அதுல ஆரம்பிச்சுட்டு உபகோசர வித்யா ஆரம்பிச்சு அந்த இடத்துல அவர் சொல்றது ஆச்சாரியர் சித்திரிகதின் பக்தா அப்படின்னு இருக்கு. எனக்கு அக்னிகள்லாம் சொல்றது உபகோதனம் தோத்து நாங்க ஏதோ ஓரளவு உபதேசிச்சுட்டோம், அந்த அர்ச்சராதி மார்க்கம் இருக்கே கத்தி அது நாங்க சொல்லக்கூடாது, அது பிரதானமானது, அதனால அது ஆச்சாரியரே உனக்கு சொல்லுவார். ஆச்சாரியர் வேற எங்கேயோ போயிடுறார், அவர் சத்தியகாம வியாபாரி அவர் எங்கேயோ கிளம்பி போயிடுறார், இவனுக்கு பாடமே சொல்லல, அழகான உபகோசனன் அவன் வந்து சாப்பிடவான்னு கூப்பிடுறா குரு பத்னி வந்து பசிக்கிறதா, உனக்கு பசிக்கிறதா சாப்பிடவா, எனக்கு ஒன்றும் பசி இல்லை அப்படின்ற உபகோசனன் ஆண்டியா குரு பத்னி கேட்கிறா என்ன ஏதாவது உடம்பு இருக்கும் உனக்கு? ஆமா ஆமா சரீரத்தில் உடம்பு இல்லை, இந்த மனசுல தான் உடம்பு இருக்கு, ஏன்னா எனக்கு ஞான பசி இருக்கு அந்த உடம்பு அப்படின்ற குரு கிட்ட போய் இவ சொல்றா என் பர்த்தா கிட்ட, அவனுக்கு ஏதாவது சொல்லி இருக்காது, அவர் சொல்லாமலே போயிடுறாரு. ஏற்கனவே பார்த்திருக்கோம் அக்னிகள்லாம் பார்க்கறது எவ்வளவு எனக்கு நிறைய சமயத்தெல்லாம் கொண்டு வந்து போடுறது, நெய்யெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், விறகெல்லாம் வெட்டி கொண்டு வந்து கொடுக்குறான், அதனால அக்னிக்கு நல்ல பரிச்சரியா இருக்கு. பரிச்சரியானாக்க நம்மனா விளாடுறது, அக்னிக்கு சுசூஷம் பண்றது, அந்த அக்னிகள்லாம் சந்தோஷப்பட்டு அதெல்லாம் உபதேசிக்கிறது நிறைய சொல்றது. ஆனால் கடைசியில இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை மாத்திரம் ஆச்சாரியஸ்து கதின் பக்தா அப்படின்னு, தே உனக்கு ஆச்சாரியஸ்து கதின் பக்தா, போற அர்ச்சராதி கதைய உங்க ஆச்சாரியன் சொல்லுவேன், அப்படின்னு சொல்றேன், எனது பிரதானம். அப்புறம் அவர் சொல்றேன், இது அங்க இருக்கு. அதனால உபகோசல வித்தியை ஆரம்பிச்சு பிராரம்பிய பிரகரணம், அந்த உபகோசல வித்யா பிரகரண நடுவுல அது படிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வித்யா நிச்சயனுக்கு தான் அது. அந்த மாதிரி பஞ்சாக்கிய வித்தியை ஆரம்பிச்சு அங்க சொல்லெடுத்தது, அதனால பஞ்சாக்கிய வித்யா நிச்சயனுக்கு தான் அந்த இது. அதே மாதிரியாக கௌஷேதிகில பரியங்க வித்யா அங்க வந்து ஆரம்பிச்சு சொல்றது, அதனால அந்த வித்யா பரியங்க வித்யா நிச்சயனுக்கு தான் அது. ஏன்னா பிரகரணம், அது பிரகரண நியத்தம். பிரகரண நியத்தித்தா அந்த அர்ச்சராதி மார்க்க சிந்தா இருக்கே அது வியவஸ்திதம் நியதமா இருக்கு. எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்யா நிச்சயனுக்கு ஒன்றிதான் அந்த அர்ச்சராதி மார்க்கம், அதனுடைய சிந்தை. ஏன்னா அனுசந்தானம் பண்ணணும், அனுசந்தானம் பண்ணதா கிடைக்காது அப்படின்ட்டு தஸ்து சிந்தா அப்படின்ட்டு பூர்வபக்ஷி சொல்றாரு. அதனால அந்த அந்தந்த வித்தியில உண்டுதான் உண்டு. அது மாதிரி அந்த அத்தியாதி மார்க்கம் அந்த வித்யா நட்சத்திரம் உண்டுதான் உண்டு. அந்த சிந்தனையும் அவனுக்கு உண்டுதான். ஏன் இல்லாதவனுக்கு எதாவது சிந்தனை பண்ணணும். நம்மளாம் பிரபன்னால் அவன் சொல்ற பிரகாரம் பார்த்தா சரணாகதி ஒரு வித்யா, அந்த வித்யா நோட்டிக்கிறோம். நமக்கு அது அத்தியாதி மார்க்கம் கிடையாது, ஏன்னா அவரை இல்லவே இல்லை, அதில் படிக்கப்படல ஞாசகத்தியில அப்படின்னு பூர்வபட்சம் ஆட்சேபம். மார்க்கமும் இல்லை, அந்த பழமும் இல்லை, பழம் இல்லாதனால சிந்தனையும் இல்லை அப்படின்ட்டு பூர்வபட்சம் சொன்னான். அத இது அப்படி நீ ஆட்சேபித்தால் அது தவறு, அது சரி என்ன அப்படின்னு பதில் சொல்ற சுவாமி. தத்து ஏ இத்தம் விருகு, தத்து ஏ எவர்கள் இத்தம் பஞ்சாக்கி வித்தியா, இது பஞ்சாக்கி வித்தியில எப்படி அனுஷ்டிக்கணும் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. இத்தம்னா இவ்வாறு, அதாவது பிரகிருதி வியுக்தமான ஜீவனுடைய ஜீவனை சரீரமாக உடைய எம்பெருமானை அங்க உபாசிக்கணும், அல்லது பிரகிருதி வியுக்தமான ஜீவன் எம்பெருமானை சரீரையாக ஆத்மாவாக உடையவன் அப்படின்னு உபாசிக்கணும். இது பஞ்சாக்கி வித்யானத்தனுடைய உபாசிய ஆகாரம். அதெல்லாம் அர்த்த பஞ்சகாதிகாரம் அந்த மாதிரி நிறைய இடத்துல அதெல்லாம் சொல்லிருக்கிறது. இதுதாங்க தத்து ஏ இத்தம் இது தத்து. அந்த சாந்தோகித்திர பஞ்சாக்கி வித்தியில இத்தம் இது எப்படி எவ்வாறு உபாசிய ஆகாரத்தை கொண்டு பஞ்சாக்னி வித்யா நிட்டார்கள் உபாசிப்பார்களோ அதே மாதிரி மேல ஏச்ச ஏன்னு ஒண்ணு இருக்கு. ஏ அந்த ஏ எச்சப்தம் வேண்டாம், ஏன்னா எவர்கள் அர்த்தம். அது போன ஏஜென்ட் ஏன்றதே எடுத்துக்கலாமே, அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. ச அப்படின்னு இருக்கு சமச்சயம். எவர்களோ என்றால் எவர்கள்ன மீதி வித்யா நிட்டம் அர்த்தம். இமே ஸ்ரத்தா தப இச்சு பாசுதே, இது சாந்தோக மண்டல வாக்கியம் பஞ்சாங்க நிச்சயில. பிரகாரண மண்டல ஏச்சேமே ஸ்ரத்தா சத்தியம் இச்சு பாசுதேன்னு இருக்கு. சத்தியம் சத்தியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனால சத்தியம் அப்படின்னு அங்க இங்க ஸ்ரத்தா தபசுன்னு இந்த மாதிரி உபாசிக்கிறது பொதுவா சொல்லிடுச்சு. அதனால ச அப்படின்னு சமச்சயம் அனைத்து வித்யா நட்டர்களையும் சமச்சயப்படுத்துறது. அதுதான் அர்த்தசங்கோஜம் பண்ணிக்காம எடுத்துக்கணும். ஸ்ரத்தா தபயத்து பாசுதே அப்படின்னுட்டு ஸ்ரத்தா பூர்வகமான ஸ்ரத்தையோட கூடி தபசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறவாள் அவாளையும் அப்படின்னு நினைத்தோம். எல்லா வித்தியும் அப்படி உண்டு, ஸ்ரத்தையினாலதான் கேட்பான். சத்தையோடுதான் இந்த தபசப்த வாச்சியான எம்பெருமான உபாசிப்பான் அது சொல்லிருக்காரு. அது மாதிரி பஞ்சாக்னி அது அப்படின்னு நடத்துவோம். பஞ்சாக்னி வித்யா நிட்டாளுக்கு வேறுபட்டவாள், பஞ்சாக்னி வித்யா நிட்டாள ஒரு வாக்கியத்தினாலும் சொல்லிடுச்சு. எப்பத்திய இத்தம் விதோ ஏத்தேமை அவன்யன் சொன்னதுனால இந்த பஞ்சாக்னி வித்யா நிட்ட விலக்ஷணால் இருக்காளே வேறுபட்டவாள் அவளை பத்தி சொல்லெடுத்து அவளை பத்தி சொல்லெடுத்து அனைத்து பிரம்ம வித்யா நிட்டாலையும் இங்க சொல்லெடுத்து அப்படி சொல்லவே எல்லாரையுமே இந்த வாக்கியம் பஞ்சாக்னி வித்யா வாக்கியம் இருக்கு பாருங்க எல்லா வித்யா நிட்டாலையும் பராமரிசிச்சு பராமரிசம்னாக்க என்ன பண்றது எல்லாரையும் ஞாபகப்படுத்தி அத்தனையும் சொல்றது என்னப்போம் அப்படி சொல்றதுனால எல்லா வித்யா நிட்டாள் அப்படின்னு சொல்லுத்தி அப்படி சொல்லிட்டாக்கா அனைத்து பேருக்குமே அச்சிராதி மார்க்கமானது ஒன்றும் சித்தி சுருத்தே அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால நியமம் எப்படி சொல்ல முடியும் நியமமே சொல்ல முடியாது நியமமே சொல்ல முடியாது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது எல்லாருக்கும் ஒரே ஒரு மார்க்கம் தான் ஒரே ஒரு மார்க்கம் தான் அச்சிரா மார்க்கம் தான் அது அது எல்லாருக்கும் கிரமம் உண்டு பின்னாடி நாலாம் அத்தியாயம் மூணாம் பாத்திர நிறைய விசாரம் பண்ண போற சுவாமி அப்பதான் பார்க்கலாம் பொதுவா எல்லாருக்கும் அச்சிராதி மார்க்கம் தான் இருக்கு அந்த கிரமத்தை தான் எல்லாரும் போகணும் எல்லாரும் அந்த பத்திரத்தில தான் போகணும் அது இல்லைன்னு அதனால சொல்ல முடியாது அதனால நியமமே சொல்ல முடியாது அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த மார்க்கமும் அனைத்து வித்யா நட்டாளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த சிந்தனமும் எல்லா வித்யா நட்டாளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதுல வேறுபாடுன்றதே கிடையாது ஆகவே அந்த சிந்தனம் என்ன அந்த மார்க்கம் என்ன பிரம்ம பிராப்தி என்ன எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கிறதுனால ஒரு இடத்துல சொல்லியிருந்தாலும் மூணு இடத்துல சொல்லியிருந்தாலும் அனைத்து இடத்துல சொல்லியிருந்தாலும் சரி எல்லாமே இந்த இதுவாருதான் அர்த்தம் பண்ணிக்கணும் அனைத்து வித்யா நிட்டாளுக்கும் ஒன்று தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அர்த்த சங்கோஜம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார் சுவாமி இது முக்கியமானது என்ன நமக்கு அச்சிரா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னு நம்ம அதிகார சங்கரத்தோட கூட அந்த பகல் ஒளி உத்தராயணம் ஆண்டுன்னு பாசல வரும் அதுல அழகா சாய்க்கிற சுவாமி பன்னிரண்டு பேர் அச்சிராதிகள் அச்சிராதிகளும் பன்னிரண்டு பேர்கள்ன்னு என்னென்னு சாய்க்க போற நாலாம் அத்தியாயம் மூணாம் பார்த்து அதுல அப்ப பாக்கலாம் இப்போ இந்த அவ்வளவுதான் நியமம் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டு அதுக்கு சாய்க்கிற நியமம் இல்லை அப்படின்ற இந்த ஸ்லோகம் பாருங்க பந்தாஸ்யாத் அச்சிராதிஹி பலமிக சகல பிரம்ம வித்யா சுமாவ பிராரப்யாதீதி யோகாது பிரகரணியதா சஸ்ய சிந்தேதி ஜென்ன சர்வாசாம் சத்ய யுத்தம் விதுரிதி வசசாத்ராத யசேதி சோத்யா மார்க்கே சாதாரண அஸ்மின் சதனசரணேவாசிந்தாக்கிருமாயாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.